ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀವರಾಹ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ಭವದೇ ಬಾಷ್ಯಹಾರಾಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ, ಶ್ರೀಮದೇ ಬಗುಳಭೂಷಣ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ, ಶ್ರೀ ತರಂಗಮೋಹನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ, ಶ್ರೀ ಅಲನ್ಮೇಲ್ಮಂಕಾನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸವರ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ, ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಕೃತಿ, ಶ್ರೀರಂಡು ತೂಪ್ಪುಳು ತಿರುವೇಂಕಟಮುಡಯಾನ್ ಪಾರಂಡ ಚೊನ್ನ படமொழியுள் ஓரொன்று தானே அயமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹா. அற்புதமான ஸ்ரீனிவாசனுடைய சன்னிவேசம். அவன் தயை என்ற குணத்தாலே இருக்கின்றவன். அப்பேற்பட்ட தயையை பற்றி நம் ஆச்சாரிய வள்ளல் சுவாமி தேசிகன் அற்புதமான தயாசதகம் என்ற ஒரு கிரந்தத்தை நமக்கெல்லாம் வரைந்து கொடுத்திருக்கார் என்று பார்த்தோம். அந்த ரீதியிலே இதுகாரும் ஆஸ்திகாலிடத்திலே நாம் பகிர்ந்து கொண்டது 26 ஸ்லோகங்கள். கீழ்ஸ்லோகமான 26வது ஸ்லோகத்திலே அற்புதமான விஷயத்தை சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். எங்க இந்த தயாதேவி இருக்கா இல்லையா, அவள் வந்து இந்த கமலையின் கணவனான ஸ்ரீனிவாசன், அவனுக்கு உன்னாலே தயை என்ற குணம் வருது, அதனாலே அவன் தயாளுவாகிறான்னு சாதிச்ச. அவன் தயாளுவாழ் ஆகின்ற காரணத்தினாலே உனக்கு தயை என்ற ஒரு குணம் இல்லாம போறதே அப்படின்னு சாதிக்கிறேன். ஏன்னா எம்பெருமான் திருவடியை அடைந்தவாள், தயாதேவனுடைய அனுகிரகத்தாலே அவன் திருவடி அடைவதனாலே எம்பெருமான் தயாமூர்த்தியாகிறான், தயாளுவாகிறான். ஆனால் ஆசிதாளுடைய பாபங்களையெல்லாம் இந்த தயாதேவி தான் விழுங்கி இந்த பாபங்களுக்கு இவள் வந்து தயாதேவி இல்லாத மாதிரி ஆகிறான்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சது. கொஞ்சம் கூட தாட்சிணியம் காட்டாமல் ஆசிதாளுடைய பாபங்களையெல்லாம் இவள் விழுங்குகின்றாள், துரிதங்களை விழுங்குவதனாலே இந்த பாபங்களுடைய கண்ணோட்டத்திலே தயாதேவிக்கு தயை இல்லை என்றபடி சுவாமி தேசிகன் சாதிச்சார். அதனால கீழ் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டதானதுன்னா எம்பெருமான் தயாளுவாகிறான், தயாதேவி பாபங்களை மன்னிப்பதாலே பாபங்களினுடைய கண்ணோட்டத்திலே தயாதேவி தய அற்றவளாகிறாள் என்றது ஒரு யுக்தி அதில் தெரியுது நமக்கு. அதனால இதுகாரம் 26 ஸ்லோகங்கள் பிராப்தமாச்சு. இன்னைக்கு 27வது ஸ்லோகம் வந்து சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ண நமக்கு. அதிலங்கித சாசனேஸ்வபீக்ஷ்ணம் அப்படின்னு 27வது ஸ்லோகம் சாய்க்கிற சுருக்கமான இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பெரியவா சொல்லியிருக்கா. இந்த விஷசைலத்தினுடைய அதிபதியா எழுந்தருளிருக்கிறவன் நம் ஸ்ரீனிவாசன். இயற்கையாக எம்பெருமான் சாசனம் பண்ணவன், சட்டத்திட்டங்கள் போடுகிறவன். அந்த எம்பெருமானுடைய சாசனத்தை தர்மஸ்தாபனத்தை அடிக்கடி இந்த ஜீவாத்மா மீறு போறது, அவனுடைய அந்த அதிகாரத்தை அவனுடைய கட்டளையை மீறி இந்த ஜீவாத்மா பாபக்கோட்டியிலே போய் உழறது. அதை பார்த்து எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ள கொதிப்பை அடைகிறான். ஆனா அப்படி எம்பெருமான் ரொம்ப சீற்றமா இருந்தாலும் இந்த ரொம்ப பொறுமையானவளாயும் கருணைமிக்கவளாயும் உள்ள இந்த தயாதேவி இருக்காளே, உனக்கு அதீனமாயும் பொறுமைக்கும் காரணமாயுள்ள சில செயல்களாலே அப்பேற்பட்ட எம்பெருமான் தன் கோபம் தந்து மறுபடியும் உன்னை ஆசிரயிக்கிறான்னு சொல்ற. இதுதான் இந்த தாத்பரியார்த்தம் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. இப்போ முதல்ல ஸ்லோகத்துல அதிலங்கித சாசனேஸ்வபீஷ்ணம் அப்படின்னர். அதிலங்கிதம்னா என்ன அர்த்தம்னா கட்டளையை மீறுவது, இதுதான் நிர்ணயிச்ச கட்டளை பிராமணிய தர்மத்துக்குன்னு சில கட்டளைகள் எம்பெருமான் கொடுக்கிற வைசதேவம் பண்ணு சந்தியாவதனாதிகள் பண்ணு சில கட்டளைகள் வந்து ஆக்ஞா கைங்கரியம் அனுக்ஞா கைங்கரியம்னு சொல்லிருக்காரு பாஷ்யக்காரர். ஆக்ஞானா எம்பெருமானாலையும் சாஸ்திரத்தாலையும் நமக்கெல்லாம் இடப்பட்ட கட்டளையை செய்வது ஆக்ஞா கைங்கரியம். அனுக்ஞா கைங்கரியமான பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களிலே எம்பெருமானுக்கு சந்தனம் அரைத்து கொடுப்பது, திருமடைப்பள்ளி கைங்கரியம் பண்ணுவது, புஷ்ப கைங்கரியம் பண்ணுவது, எம்பெருமான் தன் தோளிலே சுமப்பது இத்தியாதி கைங்கரியங்கள் எல்லாம் அனுக்ஞா கைங்கரியங்கள். ஆக்ஞா கைங்கரியமானா தர்மானுஷ்டானம் மட்டும் ஆக்ஞா கைங்கரியம்னு சொன்னா பெரியவா. இப்படி பல்வேறு விதமான எம்பெருமானுடைய கட்டளையும் தர்மசாஸ்திரத்தினுடைய கட்டளையும் நம்ம கிட்ட இந்த சேஷனுக்கு இந்த சேஷபூதாளுக்கு இருக்கும்போது இதை அதிலங்கனம் பண்ணிட்டா பண்ணாம இருந்தா சந்தியாவதனம் பண்ணா ஒரு சுத்தி வருது, சந்தியான பலனா பாபம் நமக்கு தீட்டு வருது இல்லையா. அது மாதிரி எத்தனையோ எத்தனையோ தர்ம சம்ஸ்தா ஸ்தாபனங்கள்லாம் பண்ணிருக்கா, அதை வந்து எம்பெருமான்கிட்ட கட்டளையை நாம் மீறி நடக்கும் போது எம்பெருமான் சீற்றம் அடைகிறான். அதாவது பாபம் பண்ணுவது மனித இயற்கை, ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் பாபம் பண்ணுவது இயற்கை. புனப்புனகா பாபமே செய்து பாவியானேன் என்றபடி பாவம் பண்ணினா எம்பெருமானுடைய திருவள்ளமானது அதிக கொறிப்படைகிறது, அதனால் வருத்தம் வருது அவனுக்கு. சரி ஒழிஞ்சு போனும் அவனும் மன்னிக்கிறான். எப்படி ஒரு ராஜாவுடைய சாசனத்தை மீறிட்டாக்க ஒரு தடவை ரெண்டு தடவை மன்னிச்சுடுவான், மூணு அதெல்லாம் தண்டனை தலை எடுத்துடுவான் இல்லையா. அதனாலே என்ன பண்ண வேண்டிய, தண்டிக்க வேண்டிய சூழலுக்கு எம்பெருமான் தள்ளப்படுகிறான். இந்த லோகத்துல வந்து எத்தனையோ நல்ல செயல்கள் இருக்கு, எத்தனையோ கெட்ட செயல்கள் இருக்கு. ஆனா சில பேர் என்ன பண்ணா புனப்புனகா புனப்புனகா ஒரு பாபமே செய்து பாவியானேன்னு சொல்ற மாதிரி தெரியன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன் அப்படின்னு திருவங்கமன்னன் சாதிச்சார். ஒரு கொலையே பண்ணேன்னு சொல்ற இல்லையா, கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோளன் இலாமையினால் என்றேனும் இறந்தாக்கு இனிதாக உரைத்தறியேன்னு சொல்லி குன்றை மேகமஜரு குளிர் மாமல வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே என்று கடைசி இரண்டு வரியிலே பெருமான தியானம் பண்டர். முதல் இரண்டு வரியிலே தான் செய்த பாவங்களை எல்லாம் சொல்றரு. கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் அன்றிலாமையினால் என்றபடி இப்படி புனப்புனகா பாவம் செய்தனால என்ன பண்ண எம்பெருமான் திருவுள்ளம் கொதிப்படையிறது. லோகத்திலே எத்தனை எத்தனை தீய செயல்கள் இருக்கோ அத்தனை அத்தனை தீய செயலையும் நான் செய்தேன், ஒரு முறை இல்லை பத்து முறை நூறு முறை ஆயிரம் முறை பல்லாயிரம் முறை செய்திருக்கிறேன்னு சொல்றா வியாக்கியானங்கள்ல இந்த இடத்துல. அதனாலே அதிலங்கினம் பண்ணா சாசனேஷு கட்டளைகளை அதிலங்கினம் பண்ணா எம்பெருமான் திருவுள்ள சீற்றம் அடையறான் அப்படின்னு இந்த முதல் வரிக்கு பெரியவா நமக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணி கொடுதா. அடுத்தது விஷசைலாதிபதர் விஜம்பிதோஷ்மா அப்படின்னு. இந்த விஷசைலம் இந்த ஏழு மலை இருக்க இந்த சைலமாகிறது எப்படின்னு கேட்டா தர்மமே உருவான மலையா தர்மமாகிய மலைன்னு வியாக்கியானம். தர்மத்தை குறிக்கிறதுன்னு சொல்றா. இந்த தர்மத்தின் உள்ளே எம்பெருமான் ஷாட்குண்ய பரிபூர்ணனான எம்பெருமான் நிற்கின்றான். அவன் லோகத்திற்கு பெருந்தலைவனாயிருக்கான், ஆதியாயிருக்கான். ஆதியாதி ஆகினி ஒரு அண்டமாதி ஆதலால் சோதியான சோதினி அதுன்மையில் விளங்கினாய் வேதமாகி வெள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயமென்ன மாயமேனு திருமிஷைப்பிரான் திருச்சந்த விருத்தத்திலே சாய்க்கிறார். இப்படி ஆதியானவன் அண்டமானவன் சோதியானவன் வேதமானவன் இவனே ஸ்ரீநிவாசனுடைய ரூபத்திலே பெருந்தலைவனாய் ஏழு மலைகளுக்கு நடுவில் அந்த விஷாசலத்திலே வந்து நிற்கின்றான் எம்பெருமான் சாதிக்கிறா. அதிபதிஹி அதிபதியன் அதிபதிதான் அவனுக்கு கட்டளையிட முடியும். ஒரு கடலிலே ஊழியன் வந்து அவன் கூட இருக்கிறவாளுக்கு சகாயம் பண்றவாளுக்கு அவன் உத்தரவு போட முடியாது, எஜமானன் மட்டுமே உத்தரவு போட முடியும் அப்படின்னு சொல்றான். அந்த சட்டத்தை கண்டிப்பாக நாம் மீறக்கூடாது. சட்டமானது சாஸ்திரமானது எல்லாருக்கும் பொதுவாயிருக்கு. சாஸ்திரப்படிதான் எம்பெருமான், எம்பெருமானும் சரி அவன் சாஸ்திரப்படியே சாஸ்திர பரிபாலனம் பண்றதுதான் எம்பெருமான் வரான். பித்ருவச்சன பரிபாலனம் சாஸ்திர சாஸ்திரத்தை பரிபாலனம் பண்றதுக்கு தான் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாம் கிடைச்சது. எது தர்மமோ அதை ரட்சிப்பதற்கு எம்பெருமான் அவதாரம் பண்ற. அதனால சட்டத்தை கடைபிடிச்சுட்டாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த எம்பெருமானுடைய சட்டத்தை அதிலங்கனம் பண்ணும்போது எம்பெருமானுடைய திருவுள்ளமான அதிக கொதிப்பை அடைகிறது. அப்படி அரசாங்கத்திலே போட சட்டத்தை மீறும் பொழுது அரசாங்கமே கவிழும் ஒரு ஸ்டேஜுக்கு அது வந்துடும். அதனாலே சீற்றம் உண்டாக எவன் எவன் தப்பு பண்ணானோ அவளெல்லாம் எல்லாம் சிறையில போட்டு அடைச்சிடுறான். அதே போல யார் யார் தப்பு பண்ணாலும் இந்த சேதன வர்க்கங்களிலே அவர்களுக்கு உண்டான தண்டனையானது எம்பெருமானால் கொடுக்கப்படுறதுன்னு சொல்லி இந்த இரண்டாவது வரிக்கு விஷசைலாதிபதர் விஜிரம்பி தோஷ்மான்னு இரண்டாவது வரிலே சொல்றான். என்னன்னா எப்படின்னா எம்பெருமான் அத்திலங்கனம் பண்றாமன்னா எம்பெருமான் ஒரு விஷயம் சொல்ல இதை செய்யு சொல்றார். ஹே கடலரசனே, நான் உன்னை சரணடைகிறேன், சரணாகதி பண்றேன். நீ வந்து சமுதிரத்தை கொஞ்சம் வழிவிடு எனக்கு, நான் லங்கைக்கு போனும் சீதையை தேடணும்னு சொல்றார். ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு, வரவே இல்லை. உடனே கோபிஷ்டரா எம்பெருமான், ஹே லக்ஷ்மணா, அந்த தனுசை எடுறா, இன்னைக்கு சமுதிரத்தை சோஷகிஷ்யாமி அப்படின்றார். வத்து அடிச்சுடுற மொத்தத்தையும் அப்படின்றார் எம்பெருமான். உடனே ஓடி வந்து காலில் பத்தினியோட காலில் வந்து எம்பெருமானுடைய சரணாகதி அடைந்தானவன். அதனால பெரும்பெருமானோட கோபத்தை கலறி விட்டுட்டான் இல்லையா, எம்பெருமானுடைய கோபத்தை கலறி விட்டான். சீதா பிராட்டினத்தை அவசாரப்பட்டு காகாசுரன் எம்பெருமான் கோபத்தை கலறிவிடவே எம்பெருமானும் கோபிஷ்டராய் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணர், புல்ல ஜபிச்சு பிரயோகம் பண்ணர். திருப்பி புனகா பிராட்டி வந்து அந்த காகத்தின் மேல் கொண்ட பரிவினாலே அவனை பெருமாள் ஒரு கண்ணழுவே செய்த காகத்தன் என்ற ரீதியிலே ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து எம்பெருமான் அனுப்பிச்சுட்டார். அப்போ பாருங்கோ, அந்த காகத்தின் உயிரை உரிக்க வேண்டிய பிரம்மாஸ்திரம் கூட பிராட்டினுடைய கருணையாலே ஒரு சின்ன பனிஷ்மெண்டோட தப்பிச்சு விட்டுட்டா இல்லையா. அப்போ அங்க யார் இருக்கா, சீதா பிராட்டின் ரூபத்திலே தயாதேவியே தத்ர பவதி, அவதான் அங்க இருக்கா. அதனால சின்ன பிராய சித்தத்தின் மூலமாக பிராய சித்தம் அங்க என்ன நடந்தது, காகாசுரந்து காகம் வந்து கால விழுந்தது, கோணலா விழுந்த காகத்தை ஒரு தர்பத்தினால் எம்பெருமான் திருவடி நோக்கி காகத்தின் சிரசை வைக்கவே பாருங்கோ சரணாகதி பண்ணிட்டான் பாருங்கோன்னு தண்டிக்காதீங்கோ போறான் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த காகத்துக்கு ஒரு பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தா பிராட்டி ஸ்ரீமத் ராமாயண கட்டத்திலே. அதனாலே பெருமாளும் சந்துஷ்டராய் அவனை மன்னிச்சு ஒரு கண்ணழிவே செய்தகா கொடுத்தானே என்றபடி மன்னிச்சு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். அப்போ எம்பெருமாளுடைய கோபம் எப்ப ஜாஸ்தியாது, அவன் விதித்த சாஸ்திரத்தை அதிலங்கனம் பண்ணும்போது எம்பெருமாளுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறோம் இல்லையா. அதான் சொன்னார், புனரேவதையே க்ஷமானிதானைஹி அப்படின்னு. முதல்ல வந்து ஒரு தப்பு பண்றான், பெருமாள் மன்னிக்கிறான், அது தயையினுடைய காரியம், தயா காரியம்னு சொன்னான். மறுபடியும் ஒரே குற்றம் அதே வக்தி பண்றார், சரிப்போ ரெண்டாவது சான்ஸ் கூட திருப்பியும் மன்னிக்கிறார். எப்படின்னா இப்ப புனப்புனகா ஏதோ தப்பு பண்ணிட்டே வரான், எம்பெருமான கோபம் வருது, ஒழிச்சுன்னு நினைக்கிறார். இருந்தாலும் தயாபி நாட்டி சத்த பொறுமை காலுங்கும் சொல்லிட்டு சங்கேதம் பண்ணுவதனால அவள் ஒரு இந்த ஜீவானுக்கு ஒரு பிராயச்சிதம் பண்ணி இவனுடைய பாபத்தை வந்து ஒழிப்பதனாலே எம்பெருமான் சந்துஷ்டராய் அவனை தண்டிக்காமல் எம்பெருமான் காத்து ரட்சிக்கிறான் அப்படின்னு சொல்ற இடத்துல. அதுக்கு என்ன காரணம்னா, பவதீமா ஸ்ரயதே பவத்யதீனைஹி அப்படின்னு உண்மையே ஆதரிக்கிறா சுவாமி. அந்த இடத்துல தயாதேவி உண்மையே ஆதரிக்கிறா. என்னன்னா அதாவது ஆதரிச்சான்னு ரட்சிப்பதனாலே ஆதரிக்கிறாள் எம்பெருமானை. மறுபடியும் மறுபடியும் உண்மை ஆதரித்துதான் அந்த ரொம்ப அழகா தெரிகிறதாங்க. எம்பெருமான் இன்னைக்கு கவலைப்படாத சுவாமி, நம்ம குழந்தை நம்ம குழந்தை, நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணத்துக்கு எம்பெருமானை அவள் தழுவி ஆசிரயிச்சு நமக்கெல்லாம் அனுகிரகத்தை கொடுக்க. ஆனா இந்த ஜீவாத்மாவுடைய வேலை என்னன்னா புனப்புனகா புனப்புனகா, எத்தனை தரம் அடிபட்டாலும் திருப்பி திருப்பி நாம வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கோம், பெருங்குற்றம் பண்றோம், மன்னிக்க முடியாத குற்றங்களை பண்ணுகிறோம். ஒரு பாகவத அபச்சாரமோ ஒரு பகவத அபச்சாரமோ ஒரு ஆச்சாரிய அபச்சாரமோ பாடாம நம்மளால எந்த கைங்கரியமும் பண்ண முடியுது லோகத்துல. இதெல்லாம் ஒரு குற்றத்திலே போய் வருது. பாகவத அபச்சாரம் படாத எம்பெருமான் சொல்றான், என் பக்தன் அவன் முக்கியம்னு கிருஷ்ணாவதாரத்தை சொல்றார் சுவாமி. ஆச்சாரியனுக்கு அபச்சாரப்படாதே சொல்லித்தரா, மகாவித்யை சொல்லி கொடுத்தவாவா, பிரம்மஜானத்தை கொடுத்தவா, ஆச்சாரியால் அவள்கிட்ட அபச்சாரப்படாதே நம்ம ஆச்சாரியா சொல்லித்தரா. இருந்தாலும் புனப்புனகா ஏதோ அவளை பத்தி பேசி நாம் பாபத்தை சம்பாரிச்சுக்கிறோம் இல்லையா, அதையெல்லாம் எம்பெருமான் திருவுள்ளத்திலே போய் இறங்கி அவருடைய திருவுள்ள கொதிப்பை அதிகப்படுத்துகிறது. அதனால எம்பெருமான் நம்மளை சிக்ஷிக்க வேண்டி தனுசு எடுத்துக்கிறார் கையில. அதனாலே பிராட்டி பக்கத்திலிருந்து, தய என்ற பிராட்டி பக்கத்திலிருந்து கொஞ்சம் பொறுங்குவோன்னு சொல்லி அவனுக்கு ஹிதமாய் இருந்து நம்ம பேர்ல கோபத்தை எல்லாம் திசை திருப்பி விடுகிறாள் தயாதேவி. அதன் மூலமாக அவள் அவனை ஆதரிப்பதாலே அவன் நம்மை ஆதரித்து நம்மை ரொம்ப காத்து ரட்சித்து தண்டிக்காமல் விடுகிறான் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய அதிக நோக்காக இருக்கு என்பது சுவாமி தேசிகன் சாய்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.